தெரிக்கும் கனிக்கூட்டம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் தரார.